சகோதரிகள், மார்க்க சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சீட்டில் எழுதி கொடுங்க. இன்ஷால்லா ஒரு ஷார்ட் டைமில் அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த கேள்வி வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் முதல்ல வந்த ரெண்டு கேள்வியுமே அதுதான். இஸ் இட் ஏ மஸ்ட் ஃபார் உமன் டு கவர் தர் ஃபேஸஸ்? கம்பல்சரி முகத்தை மூட வேண்டுமா? ரெண்டு கேள்வியுமே அதான் கேட்டிருக்கிறாங்க. பர்தா, இதில் வீல், இந்த வீல்ங்கிறது இன்னைக்கு வந்து உலகளாவிய அளவில் பெரிய சர்ச்சைக்கு ஆக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பிரான்ஸில் சர்க்கோசி மாதிரி அவங்க வீலை தடை பண்ணுறது, பேன் பண்ணுறது, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் முஸ்லீம் பெண்களுக்கு வீல் தடை பண்ணுறது, இதெல்லாம் வச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு வீலுங்கிறது சர்ச்சையாக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, இஸ்லாம் உடைய எந்த ஒரு விஷயமே அது சர்ச்சைக்குள்ளாக்கப்படப்படதான் மக்களுக்கு மத்தியிலே அதனுடைய நடைமுறை பழக்கம் அதிகமாகும். அதில் ஒன்று தான் அந்த வீலுங்கிறது. இப்போ சர்ச்சையை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல ஷரியத்துடைய பார்வையில் இந்த வேல் என்று சொல்லக்கூடிய இந்த முகத்திரை, ஃபேஸ் கவர் பண்ணுறது ரொம்ப அவசியமா? பர்தாவினுடைய நோக்கமே அழகை மறைப்பது தான். பர்தாவுடைய நோக்கமே என்னது? பெண்கள் தங்களை அழகை மறைக்க வேண்டும். நான் இப்போ கூட சொன்னேன், புர்கா என்பது உங்களுடைய அழகுக்குத்தான் திரையை தவிர உங்களுடைய அறிவுக்கு திரை அல்ல. அழகை மறைக்கிறது தான் நோக்கம். அழகினுடைய ஒரு பெண்கள் பெண்ணுடைய அழகினுடைய டிஸ்பிளே எது? ஒரு பெண் அழகான பெண்ணா அழகில்லாத பெண்ணாங்க இதை வச்சு தீர்மானிப்பாங்க. உன்னோட கையை வச்சா, உன்னுடைய காலை வச்சா, உன்னோட தலையை வச்சா, கூந்தலை வச்சா? இல்லை, ஒரு பெண்ணுடைய முகத்தை வச்சு தான் ஒரு பெண் அழகானவளா இல்லையாங்கிறதே தீர்மானிப்பாங்க. ஆக முகம் என்பது ஒரு பெண்ணுடைய அழகினுடைய டிஸ்பிளே, அழகை வெளிக்காட்டக்கூடிய உறுப்பே பகுதியே முகம்தான். அப்போ அழகை மறைப்பது தான் பர்தாவுடைய நோக்கம் அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த அழகினுடைய டிஸ்பிளே இருக்கக்கூடிய முகத்தை கண்டிப்பா மறைச்சுதான் ஆகணும். இது லாஜிக், இது லாஜிக்கா? மார்க்க ரீதியா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹஸாப்ல சொல்றான், குல் யா அய்யுஹன் நபி, நபியே நீங்க சொல்லுங்கள், லிபனாதிக்க வ அஸ்வாஜிக்க வ உம்மஹாத்தில் முஃமினீன் வ நிஸாயில் முஃமினீன், உங்களுடைய பெண்மக்களுக்கும் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய முஸ்லீம் பெண்களுக்கும் சொல்லுங்கள் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் சொல்லிட்டு வரும்பொழுது அதில் பர்தாவை பற்றி, பர்தா எப்படி போடணும்னு சொல்லும் சொல்றான், வயுதுனீன ஜலாபீபிகின்னுதுனீன அழைகின்ன மின் ஜலாபீபிகின்ன, அவர்கள் தங்களுடைய தலை முந்தானையை முகத்துக்கு கீழாக இறக்கிக் கொள்ள சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்றான் அவர்களுடைய முகத்துக்கு கீழாக இறக்கிக் கொள்ள சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த ஆயத்தை பார்க்கும் பொழுது ஓர்ணி என்பது தலை முக்காடு என்பது ஸ்கார்ஃப் என்பது முகத்துக்கு கீழாக இறங்கி இருக்க வேண்டும். இப்போ முகத்து கீழே இறங்கினா எப்படி ஆகும்? ஆக மாட்டோம், முகத்து ஃபேஸ் மறைக்கத்தான் செய்யும், முகத்து கீழே இறங்கிச்சுடா. அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாபுடைய அந்த வசனத்திலே முகத்துக்கு கீழாக பர்தாவை இறங்க சொல்கின்றான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஹஜ் ஹஜ்ஜை பொறுத்தவரைலாம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ஹஜ்ஜுடைய எஹ்ராம்னு ஒரு ஆடை அணிவோம். ஆண்களுக்கு ஆண்கள் அணியக்கூடிய எஹ்ராம் ஆடை, கீழே ஒரு வெள்ளாடை, மேலே ஒரு ஆடையை பொதிப்பாங்க. பெண்கள் சாதாரணமாக ரெகுலராக அணியக்கூடிய அவங்க ரெகுலர் ஆடை தான் எஹ்ராம். இந்த எஹ்ராமுடைய நிலையிலே ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போய்ட்டு உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய சட்டம் தெரிஞ்சும் தெரிஞ்சிருக்கும், சரியத்திரை சட்டம், எஹ்ராமில் இருக்கும்போது ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, தொப்பி போடக்கூடாது, பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது, இது சரியத்திரை சட்டம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எஹ்ராமில் இருக்கும் பொழுது, அரஃபாவில் தங்கி இருக்கும் பொழுது எஹ்ராமில் இருப்போம், முகம் தெரியாத மாதிரி இருப்போம். ஆனால் அந்நிய ஆண்கள் எங்களை கடந்து சென்றால், நாங்கள் ரசூலோட உட்காந்துருக்கும் போது அந்நிய ஆண்கள் எங்களை கடந்து சென்றால் ஏதாவது ஒரு பொருளை வைத்து முகத்தை மறைத்துக் கொள்வோம். அதான் முகத்தை துணியால பர்தா போடுறது வீல் தான் வந்து தடுக்கப்பட்டது ஏராளமான நிலத்துல. ஆனா அதுக்காக முகத்தை காட்டி உட்காந்துருக்க மாட்டோம், அந்நிய ஆண்கள் எங்களை கடந்து சென்றால் ஏதாவது ஒரு பொருளை வைத்து மறைத்துக் கொள்வோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில நல்லா கவனிக்கணும், யாருடைய காலத்திலே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. எங்க இருக்கிறாங்க? அரஃபாவிலே, ஹஜ்ஜுடைய அரஃபாவிலே. எந்த நிலையிலே? எஹ்ராமுடைய நிலையிலே. அப்பொழுது ரசூலுல்லாஹ் காலத்துல உயிரோடு கூட ஆண்கள் போல யாரு? நபிஸ்லாத காலத்துல உயிரோடு கூட முஸ்லிமான ஆண்கள் எல்லாம் யாரு? சஹாபாக்கள். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்திலே சஹாபாக்கள் ஹஜ்ஜுடைய நேரத்திலே எஹ்ராமுடைய நிலையிலே இந்த மாதிரி தப்பான எண்ணத்துக்கு வாய்ப்பு இருக்குதா? சாதாரண இந்த காலத்திலேயே ஹஜ்ஜில் அரஃபால இருக்கும் பொழுது, மினால இருக்கும் பொழுது, எஹ்ராமில் இருக்கும் பொழுதோ அந்நிய பெண்களை பார்த்தா எந்த அளவுக்கு தப்பான எண்ணம் வராது? அது ஒரு புனிதமான இடம், புனிதமான நிலையில இருப்பாங்க. எந்த தப்பான எண்ணம் பெண்ணுக்கு வராது, எந்த தப்பான எண்ணம் ஆணுக்கு வராது. சஹாபாக்களுக்கு அப்படி வந்திருக்குமா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது? ஆனால் அந்த நிலையில் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஏதாவது அந்நிய ஆண்கள் எங்களை கடந்து சென்றால் எங்களுடைய முகத்தை நாங்கள் மறைத்துக் கொள்வோம். ரசூலுல்லாஹ் காலத்துல உத்தம சஹாபாக்கள் காலத்திலே அந்த நிலைன்னு சொன்னா, இன்னைக்கு சகோதரிகளே சொன்னா சிரிப்பீங்க, புடவை கடையில பொம்மைக்கு புடவை கட்டி விட்டாலே அரை மணி நேரம் உத்து பாக்குற காலம் இது. நல்லா தெரியும் பொம்மைண்டு, அந்த பொம்மைக்கு புடவை கட்டி விட்டாலே நின்று ஒரு அஞ்சு நிமிடம் முறைச்சு பார்த்துட்டு போற காலம் இது. இந்த காலத்துல ஒரு அழகான பெண் தன்னுடைய அழகை காட்டும் விதத்தில் வெளிப்படையா சென்றால் அடுத்த அந்நிய ஆண்கள் ரசிக்காமல் இருப்பார்களா? அந்நிய ஆண்கள் தவறான எண்ணம் ஏற்படாமல் இருக்குமா? ஆகவே பர்தா, முழுமையான பர்தா என்பது முகத்தை மறைத்துத்தான் ஆக வேண்டும். லாஜிக்கா பார்த்தாலும் அழகு என்பது பெண்கள் முகத்தினுடைய அழகினுடைய டிஸ்பிளே. அப்ப அந்த டிஸ்பிளே அழகு மறைக்கணும், அந்த டிஸ்பிளே மறைச்சுதான் ஆகணும். குரானின் அடிப்படையில் பார்த்தாலும் அல்லாஹ் மறைக்க சொல்றான், பெருமானா சல்லல்லாஹு மறைக்க சொல்றாங்க. அதனால பெண்கள் முகத்தை மறைப்பது தான், மறைத்துதான் ஆக வேண்டும். அதான் நல்லது. முகத்தை மறைக்கல அதுல நல்ல மக்களாவே ஃபுல்லா போட்டிருக்கிறோம், இது பர்தா ஆகாதா? இன்னைக்கு ஆண்களை பார்த்தீங்கன்னா தாடி வைக்கணும், தாடிங்கிறது முழுமையான தாடி வைக்கணும். சில பேர் பிரெஞ்சு பிளேயர் பேர்ட், அரபிக் பேர்டு. இந்த தாடியை பார்த்தீங்கன்னா கசகசா தாடி, லென்ஸ் வச்சு பார்த்தா தாடி இருந்தா இல்லையானு தெரியும். இதில் நானும் தாடி வச்சுருந்து சொல்லிக்கலாம், அவ்வளோதான். முழுமையான தாடி ஆகுமா? ஆகாது. அதே போன்று பெண்கள் நாங்களும் பரதா போட்டு தான் போறோம், புர்கா போட சொல்லிக்கலாம், ஆனால் முகத்தையும் மறைத்தால் தான் அது முழுமையான பரதாவாக கருதப்படும். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ரொம்ப காசியாத்தின் ஃபி துன்யா ஆரியாத்தின் ஃபில் ஆகிரா. எத்தனையோ உலகத்திலே ஆடை அணிந்த பெண்கள் மறுமையில நிர்வாண பெண்களாக கருதப்படுவார்கள். அவங்க ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆடை அணிஞ்சதை நினைச்சிருப்பாங்க, ஆனால் மறுமையில அல்லாஹ்வுடைய பார்வையில் நிர்வாணமானவர் தான் கருதப்படுவார்கள். இன்னைக்கு பாக்குறோம்ல ரோட்ல எத்தனையோ பேருங்க அரகுற ஆடை அணிஞ்சுக்கிட்டு, ஜீன்ஸ், டைட் ஜீன்ஸ், டைட் ஷீட்டு, டிஷர்ட்டு, அசிங்கமான ஆபாசமான ஆடைகள் ரோட்ல அணிஞ்சிட்டு போகும்போது அவங்க நினைச்சுக்கிறாங்க ட்ரெஸ்ஸோட தான் போறேன்னு சொல்லி. ஆனால் எந்த ஆடை அந்நிய ஆண்களுடைய உள்ளத்திலே தவறான எண்ணத்தையும் தவறான சிந்தனையை உருவாக்குகின்றதோ அந்த ஆடை அல்லாஹ்வுடைய பார்வையில் நிர்வாணமான ஆடை. அதனால நீங்க பர்தா இல்லாம முகத்தை மூடாம ரோட்ல போகும் பொழுது அந்த உங்களுடைய அழகும் உங்களுடைய வசீகரமும் மற்றவர்களுடைய மற்ற ஆண்களுக்கு தவறான எண்ணங்களை ஏற்படுத்துமேனால் அது அல்லாஹ்வுடைய பார்வையிலே கெட்ட ஆடையாகத்தான் கருதப்படும். அது ஞாபகத்தில் வச்சுக்க. ஒரு பெண் தன் விருப்பத்தை கூறி திருமணம் செய்தால் சமுதாயத்தில் அவளை ஒழுக்கக்கேடானவள் என்று சொல்லுவது சரியா தவறா? நல்ல கேள்விங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க. அந்த பெண்மணி நேரடியாக வந்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. யார ரசூலுல்லாஹ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை, யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் பார்த்து, ரசூலுல்லாஹ் பார்த்து ஒரு பொம்பளை வந்து யார ரசூலுல்லாஹ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எவ்வளவு பெரிய பாவம் அது. பெண்ண நீங்க யாரா முடிக்கிறீங்களா? ஒரு சகாவிச்சனா யாரும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த பெண்ணை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படியா போட்டு என்ன மகர் எடுத்து கொடுக்கறதுக்கு? நீ எவ்வளவு திருமண கொடை, அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மகர் கொடுப்ப? அந்த பெண்ணு கேட்கல நீ எவ்வளவு வரதட்சணை கொடுப்பேன்னு கேட்கல, அந்த ஆணிடத்தை கேட்டாரு நீ எவ்வளவு மகர் கொடுப்பாய், திருமண கொடை கொடுப்பாய். அந்த சஹாபி சொன்னாங்க, உமா இந்தி இல்லா லிபாசி வ இசாரி ஆதா யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் இந்த உடுத்திருக்க உடைதான் என்னுடைய மொத்த சொத்துமே, நான் இதையும் அவர்த்து கொடுத்தா அப்ப நான் நிர்வாணமா தான் இருக்கணும், நான் எப்படி மகர் கொடுக்க முடியும்? அந்த நிலையில பெருமானா சொல்லலாம், அப்படி அவ்வளவு மோசமா இருக்கீங்க, அப்படி மகர் கொடுக்க வேண்டாம் சொல்லல. வாதி மஹரஹா வலவு பி ஹாத்தமி ஹதீதின், இல்ல இல்ல நீங்க மகர் கொடுத்தாகணும், அது ஒரு இரும்பு ரிங்கா இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க. என்ன ரிங்குங்க? கோல்ட் ரிங் இல்ல, சில்வர் ரிங் இல்ல, இரும்பு ரிங், ஹாத்தம் ஹதீத், ஒரு அயன் ரிங், ஒரு இரும்பு மோதிரமா எங்க போய் எடுத்துருவாங்க. அந்த சஹாபி போனாங்க, தேடினாங்க, எங்கேயுமே கிடைக்கல. யார சொல்ல மா வஜத்து ஹாத்தம் ஹதீத், ஒரு இரும்பு மோதிரமே கிடைக்கல யார சொல்லலாம். அப்படியாப்பா, சரி அப்ப என்ன பண்ணலாம்? சரி உனக்கு என்னென்ன சூறா தெரியும்? குர்ஆன் சூறா அது யாரும் சொல்ல நிறைய தெரியும், எந்த சூரா தெரியும், அந்த சூரா தெரியும், எந்த சூரா தெரியும். அப்ப நபி சொல்லா ஏமா அந்த சூறாக்கள் எல்லாம் உனக்கு கற்றுக் கொடுப்பார், நீ அதையே மகரா ஏற்றுக்கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி அரசல்லா திரு அந்த மகரை அந்த சூறாவை கற்றுக் கொடுத்தார்கள், அதையே மகரா வைத்தார்கள், அந்த பெண் அந்த சஹாபியை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். இதுதான் இஸ்லாமிய திருமணம் என்பது. இந்த உரிமையை தான் சகோதரி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு அண்ணி ஆணை நான் திருமணம் முடிக்கிறேன் சொல்றது சமுதாயத்தில் ஒழுக்கம் கேட்டேன்னு சொல்றாங்களே, சகோதரிகள் எல்லாம் புரிஞ்சுங்க, இந்த சஹாபி செஞ்ச மாதிரி சமுதாயத்தில் எந்த பெண்ணும் செய்யறதில்ல. இவங்க கேட்கிற திருமண உரிமை என்ன தெரியுமா? ஒரு ஆண் வந்து கேட்பான், எப்படி கேட்பான், நேரம் வந்து பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணி கேட்க மாட்டான், முதல்ல எஸ்எம்எஸ் அனுப்பான். ப்ராஃபிட் சொல்லுவாள் வெப்சைட் லைக் திஸ், முதல்ல எஸ்எம்எஸ் வருவான், அப்புறம் பொன்மொழி வரும், அப்புறம் ஆபாச வார்த்தைகள் வரும், அப்புறம் கேன் யூ கம் வித் மீ டு ஒன் காஃபி, வி ஷேர் காஃபி அப்படின்னு ஆரம்பிப்பான். அப்படியே லைட்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க, கேன்டீனுக்கு போவாங்க, அப்புறம் பைக்கில் ஏறி உட்காருவாங்க, அப்புறம் ஊர் சுற்றுவாங்க, அப்புறம் டேட்டிங் கீட்டிங் ஃபாஸ்டிங் மண்ணாங்கட்டி மணலாங்கட்டி எல்லா பலாயும் நடக்கும், எல்லா பலாயும் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே தெரியும், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே தெரியும். இதையா இஸ்லாம் கட்டுக் கொடுத்தது? இந்த உரிமையா கேக்குறாங்க? இது பேர் இஸ்லாம் உரிமை இல்லை, இஸ்லாம் கொடுத்த உரிமை இல்லையே. ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்ய விரும்பினால் நேரம் தான் பெற்றோர்கிட்ட சொல்லணும், எனக்கு இந்த ஆணை நான் திருமணம் செய்ய விரும்புறேன் சொல்லணும், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்படி எந்த பெற்றாராது அடி ஒழுக்கம் கட்டவள இப்படியா சொன்னானா, எனக்கு போன் பண்ண நான் உங்க பெற்றோரை கண்டிக்கிறேன். இந்த மாதிரி சொல்லும் பொழுது நீங்க ஒரு ஆணை திருமணம் முடிக்கிறீங்க, நேரம் பெற்றோர்கிட்ட சொல்லுங்க, அம்மா எனக்கு அந்த பையனை பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறேன், என்னன்னு விசாரிங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி பையன் ஒரு பெண்ணை பாக்குறான், நேர பெற்றோர்கிட்ட போய் சொல்லி எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருது என்னன்னு பாருங்க. இங்க பெற்றோர் ஒண்ணு இருக்கிறதே மறந்துடுறாங்களே. நீ இவங்களா போய் நல்லா புரிஞ்சுங்க சகோதரிகளே, உங்களுடைய வயது என்பது உங்களுக்கு நான் டீனேஜ் வயசு 18-25 வரலாம், அந்த வாலிப முறுக்குள்ள வயசு, இந்த பருவம் இருக்கு பாருங்க, இது டிசைடிங் அத்தாரிட்டி உள்ள பவர் அல்ல, பருவம் அல்ல. இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய டிசைடிங் வந்து சரியான டிசைடிங்கா இருக்காது. இந்த நேரத்தில் அவங்க டிசைட் பண்றது யாருன்னா உங்களுடைய பெற்றோர்களும் அனுபவம் உள்ளவர்கள், உங்கள் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய உங்களை பெற்றோர்கள் தான் டிசைட் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க உங்களை ஏதாவது பாலுங்கிறது கண் தள்ள நினைக்க மாட்டாங்க, பொண்ணு நல்லா இருக்கணும் அதான் சந்தோஷம் இந்த பெற்றோர்கள் நினைப்பாங்க. அப்படி நீங்கள் ஒரு ஆணை விரும்புகிறீர்கள் திருமணம் முடிக்க, உங்களுடைய பெற்றோர் அனுமதிப்பதில்லை, முறையா வீட்டில் உள்ள மத்தவங்களை வச்சு உங்களுடைய தாத்தா பாட்டியை வச்சு சொந்தக்காரங்களை வச்சு பெற்றோர் கன்வின்ஸ் பண்ணுங்க, அந்த நீங்க விரும்பக்கூடிய ஆணிடத்தில் நல்ல குணங்கள் எல்லாம் சொல்லுங்க. பெற்றோர் மூலமாகத்தான் முடித்துக் கொள்ள வேண்டுமே தவிர நீங்களாகவே என்ன வார்த்தை ஐ லவ் யூ நீங்கள உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன், அவங்களாவே அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிறது, அதுக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்க வேண்டியது. அந்த இன்னைக்கு வந்து இமெயில் இது செல்போனுங்கிறது எப்படி வந்து ஒரு பெரிய ஷைத்தானுடைய தூண்டுகோள், ஷைத்தானுடைய கருவி ஆகி போச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் பெரிய ஷைத்தானுடைய கருவியா இருக்கிறாங்க. ஒரு நல்ல பெண்ணையும் ஒரு ஃப்ரெண்டுக்கு எடுத்துருவான், ஒரு நல்ல ஆணையும் ஒரு ஃப்ரெண்டுக்கு எடுத்துருவான், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதனால சகோதரிகள் நீங்க காலேஜுக்கு வரும்பொழுதே நீங்க ஃப்ரெண்டு பிடிக்கும் பொழுதே முதல்ல யாரு ஃப்ரெண்டுங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க, நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத. பெர்னாட்ஷா சொல்லுவாரா, நீ உன்னுடைய நண்பனை பற்றி சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன், உன் நண்பன் யார் என்று எனக்கு சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் உனக்கு. எவ்வளவு அற்புதமான வார்த்தை. பெருமானா சல்லுல்லாஹுலாங்க, அஸ்ஸஹாபத்து மஸீரத்து வலவுசா, ஒரு நிமிடம் பழகினாலும் நட்பு என்பது மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும் பொழுதே நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களா கெட்டவங்களா தீர்மானிச்சீங்க. அதனால ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்ய விரும்புவது அவளுக்கு ஷரியத்து கொடுத்த அனுமதி உரிமை, ஆனால் அந்த உரிமையை மிஸ்யூஸ் செய்வது மிகப்பெரும் ஹராம். இஸ்லாமிய பெண்களின் கடமைகளை பற்றி கூறுங்கள். அதாவது இன்னைக்கு சொன்னது பெரும்பாலும் கடமைகளை பத்தி தான் சொன்னோட ஸ்பீச்சில். கடமைகள் என்ன அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தையில ஒரே வரல சொல்றதா இருந்தா, அவர்கள் எந்த நிலையிலும் அல்லாவை பயந்து அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய முறைப்படி அவர்களும் வாழ வேண்டும், தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைக்க வேண்டும். ஒரு பெண் தக்வா உள்ள பெண்ணாக இருந்தால் அவர் மட்டும் தக்வா இருந்தால் பார்த்தாது, தன்னுடைய பெற்றோர்களும் இந்த தக்வாவை உருவாக்க வேண்டும், அவங்களுக்கும் அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி குரானை பற்றி ஹதீஸை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும், தன்னுடைய சிஸ்டர்ஸுக்கு சொல்லணும், தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லணும், திருமணம் முடித்தவரை தன்னுடைய கணவனுக்கு சொல்லணும், தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு சொல்லணும், தன்னுடைய நாத்தனாருக்கு சொல்லணும். இன்னைக்கு எங்களுடைய மக்காமலையில் ஷரீத் கோர்ட் நடக்குதுங்க, அந்த ஷரீத் கோர்ட்ல பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், இது வரலாம் கடந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 600-700 வழக்குகள் குடும்ப வழக்குகள் தீர்த்துருக்கிறோம். 600 வழக்குகள்ல 500க்கு மேற்பட்ட வழக்குகள்ல வரக்கூடிய பெண்கள் நல்ல படிச்ச கிராஜுவேட்டுகள். குடும்ப வழக்கை பத்தி தெரியல பாவம் உங்களுக்கு, மாமனார் என்ன மாமினிக்கு சினிமா சீரியல்களை சீரியல்களை பார்த்துட்டு இந்த மாமியாரும் உட்காந்து சீரியல பாக்குது, மருமக அது வீட்டுல சீரியல கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்ப தன் மகனுக்கு பொண்ணு பாக்குற உடனே இந்த மாமியார் நினைக்கும், எங்க வீட்டுக்கு பெரிய வில்லி வரப்போறா, என் எதிரி ஊத்தி வரப்போறா, அவளை எப்படி எப்படிலாம் நான் வந்து டார்ச்சர் பண்ணுவோம், இந்த மாமியார் திட்டம் போட ஆரம்பிச்சிடறா. இந்த மருமக பார்த்தன கல்யாணம் நினைச்ச உடனே தன் கணவனை பத்தி கூட யோசிக்காம நான் ஒரு பெரிய வில்லியை பீட் பண்ண போறேன். தெரியல. திருமணத்திற்கு முன்பாக பெண்கள் தன்னுடைய மாமியார் அவங்க எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சரி நம்ம அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். அவர் இதெல்லாம் தெரிந்து கொள்வது ஒரு பெண்ணுடைய கட்டாய கடமை. தெரிந்து வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை இதுக்கு நீங்க தெரியறதுக்கு இதுக்காக கோர்ஸ் இருக்குதாங்க. மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாமியாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, மாமனாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த மாமியாருடைய டார்ச்சர்லாம் டாலரேட் பண்றதுக்கு இதுக்காக கோர்ஸ் இருக்குதா? தேவையில்லை. அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் பெருமானாருடைய ஹதீஸ்களையும் போதனைகளையும் படியுங்கள். அதை விட சிறந்த கோர்ஸ் இது கிடையாது. இறையச்சத்தை வளர்த்து கொண்டு அவங்களுடைய மார்க்க சம்பந்தப்பட்ட நூல்கள் நிறைய படிங்க. இதை விட சிறந்த கோர்ஸ் இது கிடையாது. இல்லற வாழ்க்கை சம்பந்தமான கோர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க திருமணம் முடிச்சு இல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையா இருக்கிறது, இந்த சந்தேகம் கிடையாது. இது முஸ்லீம் பெண்களுடைய கட்டாய கடமைகளில் ஒன்று. கேன் வி டொனேட் ஐஸ், கண்தானம் செய்யலாமா? சோதரிகளே, கண்தானம் என்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஏன்னு சொன்னா உடல் உறுப்புகள் அனைத்துமே அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்ட அமானிதம். இந்த அமானிதத்தை எடுத்து நம்ம சதக்காப்படுறது நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ் எதை தர்மம் பண்ணுன்னு சொல்லிக்கலாம். உங்களுடைய பொருளை தர்மம் பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்ட அர்ப்பணிங்க, உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்ட சதக்கா பண்ணுங்க, இதெல்லாம் சதக்காக்கள் தர்மங்கள். ஆனால் உடல் உறுப்புகள் என்பது அல்லாஹ் கொடுத்த அமானிதம். இந்த அமானிதத்தை அப்படியே மண்ணில் ஒப்படைப்பது தான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால கண்தானம் கிட்னி தானங்கிறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ரத்த தானம் செய்யலாமா? ரத்த தானம் தேவைப்பட்டால் செய்யலாம். ஏன்னு சொன்னா ரத்தம் மட்டும் ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டா கூட திரும்ப மறுபடியும் ஊறிடும், அது திரும்ப மறுபடியும் ஊறிடும். கிட்னி அப்படி இல்லை, ஒரு கிட்னி பிடி கொடுத்தா இன்னொரு கிட்னி முளைக்காதாங்க. அதனால கிட்னி தானமோ கண் தானமோ கூடாது, ரத்த தானமும் செய்யலாம். கேன் வி வேர் கலர் புர்கா? புர்காவில் வந்து கலர் எதுவும் சரியத்தில் சொல்லலைங்க. இப்போ கருப்பு கலர் தான் போடணும், ப்ளூ கலர் தான் போடணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. கருப்பு கலருங்கிறது பெண்களுக்கு வழக்கமாக போச்சு, அவ்வளோதான். கலர் புர்கா போடலாமா? போடலாம், தப்பில்லை. ஆனால் இங்க நம்மகிட்ட என்ன ஆகி போச்சுன்னா, புர்கா என்பது அழக மறைக்கிறதுக்கு, ஆனா இப்ப புர்காவே அழகாகி போச்சு. கலர் கலரா ஜிகு ஜிகு ஜிகு ஜிகுனா வச்சு, கலர் கலரா பூ வச்சு, கருப்பு புர்கால ப்ளூ கலர் இது லைட் கலர், இப்ப ஸ்கார்ஃப் முடிஞ்சுன்னா அதுவும் இப்ப அழகாகி போச்சு. நல்ல வெள்ள பொண்ணா இருந்தா டார்க் கலர் ஸ்கார்ஃப் போடணும், அப்பதான் அழகு எடுத்து காட்டும். கருத்த பொண்ணா இருந்தா நல்ல சாண்டல் கலர் ஸ்கார்ஃப் போடணும், அப்பதான் பளிச்சுன்னு காட்டும். போட்டுக்கலாம். புர்காங்கிறது அழகை மறைக்கிறதுக்காக தான் புர்கா. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா புர்காவே திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் சில பேர் மோசம் என்ன தெரியுமா, அந்த புர்காவில் வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க, ஏன்னா உள்ள இருக்க புடவை கலர் தெரியணுமா? இதெல்லாம் என்னங்க புர்கா இது? நீங்க கலர் புர்கா போடுங்க வேணாம்னு சொல்லல, முழுமையான புர்காவாக உங்களுடைய அழகை மறைக்கக்கூடியது அதான் நோக்கம். எந்த கலரெல்லாம் போடுங்க தப்பு இல்லை, வெள்ளையில போடுங்க, கருப்புல போடுங்க, செவப்புல போடுங்க, ப்ளூல போடுங்க, தப்பு இல்லை. அந்த புர்கா என்பது உங்களுடைய அழகை கூட்டி காட்டக்கூடியதாகவோ மற்றவர்கள் திரும்பி பார்க்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. புர்கா என்பது அதான் புர்காடு நோக்கம். Why we should not remove the eyebrows? Why it is haram for us? அப்படின்னு கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஐப்ரோஸ் ரிமூவ் பண்றதுனால என்ன என்ன நோக்கம் அதுல? குடும்பம் கூடாது அடுத்த பிரச்சனை. அதுல என்ன, அதுல என்ன பர்பஸ், அதுல என்ன பிரச்சனை தெரியல. அழக கூட்டி காட்டுமா? பாலத்துக்கு அருவறுப்பா இருக்குங்க. ரப்பல் ஆலமீன் இயற்கையாகவே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அழகா கொடுத்தது ஐப்ரோ. சில நோய்கள் இந்த புருவ முடியலாம் விழுந்துரும், விழுந்தவங்களை பாருங்க எப்படி இருக்கு, பார்க்க சகிக்காது, அருவறுப்பா இருக்கும், ஆள் அடையாளமே தெரியாது. அல்லாஹ் இயற்கையா நமக்கு அழகுக்காக கொடுத்தது ஐப்ரோ என்பது, அதை நீக்கிறதுனால என்ன பர்பஸ். வெஸ்டர்ன் கல்ச்சர்காரங்க, மேற்கத்திய கல்ச்சர்காரங்க, அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஐப்ரோவை நீக்கிட்டு அவங்க மை போட்டுப்பாங்க, இது பண்ண அதையும் நம்மளும் ஃபாலோ பண்ண என்ன அர்த்தம்? அதனால ஐப்ரோவை நீக்கிறது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எதையுமே இயற்கையை மாற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இயற்கையை மாற்றுவதற்கு எப்படி உதாரணமா, என் மூக்கு பெருசா இருக்குது கட் பண்ணி வச்சுனதை ஆய்க்கிறேன் கூடாது. இல்லை எனக்கு அஞ்சு விரல் பத்தலை, இன்னொரு விரல் ஒன்று ஜாயின் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது கூடாது. அல்லாஹ் இயற்கை எப்படி படைச்சிருக்கானோ அப்படி யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்ல. அதனால இந்த ஐப்ரோ நீக்கிறதுலாம் வந்து இயற்கைக்கு மாற்றம். இதுக்கு அது அரபில முஸ்லத் என்று பெயர். முஸ்லத், முஸ்லத் என்றால் இயற்கையை மாற்றுவது. இதை பெருமானா சல்லல்லாஹு வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த முஸ்லத் என்பது கூடாது, ஐப்ரோ ஷேவ் பண்றது கூடாது. கணவன் பாவங்கள் செய்தால் அதில் மனை அதில் பாவி பாவங்கள் மனைவிக்கு வந்து சேருமா? நல்ல கேள்வி. கணவன் செய்த பாவத்துல மனைவிக்கு எப்படி செஞ்சோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மற்ற ஆத்மா செய்த பாவத்திற்கு பொறுப்பேற்காது. கணவன் சினிமாக்கு போறான், மனைவி கூட சேர்ந்து போனா அப்ப அந்த மாதிரி பாதி பாவம் இல்ல, 100% பாவம், முழு பாவம். கணவன் தானே கூப்பிட்டா அதனால சினிமாக்கு போனேன் கூடாது. கணவன் கூட சொல்லணும், நான் வரமாட்டேன் சினிமா, வரமாட்டேன். படைத்தவனுக்கு மாறு செய்து நீங்கள் படைப்புகளுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல படைப்புகளை நம்ம கட்டுப்பட அவசியம் கிடையாது. அப்ப கணவன் தப்பான ஹராமான காரியத்தை கூப்பிடுறான், ஹராமான காரிய செயலுக்கு கூப்பிடுறான், அந்த அந்த மாதிரி கணவன் கட்டுப்பட நடக்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு கட்டுப்பட நடக்கிற அவசியம் இல்லை. பெற்றோர் வா கோயில சாமி கும்பிட்டு எல்லாம் கூப்பிடுறாங்க, இல்ல பெற்றோர் ஹராமான காரியம் செய்ய சொல்றாங்க, நீ கட்டுப்பட அவசியம் கிடையாது. கணவன் பாவம் செய்யும் பொழுது தடுத்த வேண்டியது, தொழ வேண்டியது, புத்திமை சொல்வது மனைவியுடைய கடமை. அப்ப அந்த மனைவிக்கு டபுள் மடங்கு நன்மை கிடைக்கும். அந்த மனைவியும் கூட சேர்ந்து அந்த பாவத்தில் ஈடுபட்டால் தான் அந்த மனைவிக்கு பாவம். ஃபாத்திஹா இருக்கா? இருக்கு. குர்ஆனுடைய முதல் சூராவே ஃபாத்திஹா தான். அது இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? குர்ஆன்ல முதல்ல எடுத்து பாருங்க சூரத்துல் ஃபாத்திஹா. இவங்க கேட்கிற ஃபாத்தியா வேற. சூரத்துல் ஃபாத்தியா குர்ஆன்ல இருக்குது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதடா தொழுகிய கூடாது. இவங்க சகோதரி கேட்கிற ஃபாத்தியா என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த மூணாம் பாத்தியா, ஏழாம் பாத்தியா, கேரவி பாத்தியா, பார்வி பாத்தியா, ஜாபர் சாதிக் பாத்தியா, கௌசே பாக் ஃபாத்தியா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபாத்தியா வச்சிருக்கிறாங்களே, இந்த ஃபாத்தியாலாம் இஸ்லாத்துல இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு புரியல இந்த ஃபாத்தியா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபாத்தியா பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாறுபடும். ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள உருது பேசக்கூடிய முஸ்லீமோட ஒரு ஃபாத்தியா இருக்கும், தமிழ் பேசக்கூடிய முஸ்லீமோட ஒரு ஃபாத்தியா இருக்கும். இந்த ஃபாத்தியா அங்க இருக்காது, அந்த ஃபாத்தியா அங்க இருக்காது. அப்ப என்ன ஃபாத்தியா? சமீபத்தில் ஒரு ஃபாத்தியா கேள்விப்பட்ட சேவனி ஃபாத்தியா, ஒரு ஃபாத்தியா இருக்குதான் சேவனி ஃபாத்தியா. அந்த ஃபாத்தியா என்னன்னு சொன்னா, அந்த பாவாக்கு வந்து பல்லு கிடையாதான், அந்த மூத்தா பண்ண பாவாக்கு வந்து பல்லு கிடையாதான். அதனால அந்த ஃபாத்தியால வந்து கடையில கறி வாங்கும் பொழுது, பாய் சேவனி ஃபாத்தியா கேஸ்து பாய் இதெல்லாம் பராபர் அடி அடி நக்கோ பராபர் டாலோன்னு சொல்லணுமா, சொன்னி அவன் வந்து எலும்பே இல்லாம அந்த கறி ஆக்கி அந்த ஃபாத்தியா ஓதணுமா. அந்த ஃபாத்தியால போய் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன எலும்போ சின்ன முள்ளோ தட்டி வச்சுருவீங்க, நீங்க 3 மாசத்துக்குள்ள அடுத்த சேவனியா பத்தி உங்க வீட்டுல ஓதி ஆகணும். இப்படிலாம் ஃபாத்தியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த எல்லா ஃபாத்தியாக்களுமே பிதாத்துகள். இஸ்லாத்துல அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஃபாத்தியான் பால் புரிஞ்சு ஃபாத்தியா ஓதுறது, கோழி அறுத்து ஃபாத்தியா ஓதுறது, மூத்தானவங்களுக்கு 7ஆம் நாள் ஃபாத்தியா, 40ஆம் நாள் ஃபாத்தியா, 30ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரல, சஹாபாக்கள் செய்யல, கண்ணியமிக்க 4 இமாம்கள் செய்யல, வேற யார் கற்றுக் கொடுத்தது? இதை சில வயிற்று பிழைக்கக்கூடிய லெப்பமார்கள் உருவாக்குறது. நம்ம இந்து சகோதரர்கிட்ட பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய மந்திரங்கள் இருக்கும், நிறைய பூஜைகள் மந்திரங்கள் இருக்கும். அந்த பூஜைகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஐயர் வருவார், ஐயர் வந்து அவருக்கு வந்து நிறைய அந்த பழம் பால் அரிசி அரிசியெல்லாம் மூட்டை கட்டி கொடுப்பாங்க, காய்கறி அதெல்லாம் எடுத்துகிட்டு போவார். நம்ம ஆளுங்க பார்த்தாங்க இந்த மாதிரி நமக்கு ஏதாவது குழப்பம் கொழி வேணுமே, உடனே ஃபாத்தியா ஒன்று ஆரம்பி, கோழி எடுத்து ஃபாத்தியா ஓதுறது, சேவல் எடுத்து ஃபாத்தியா ஓதுறது, 3ஆம் நாள் ஃபாத்தியா, 7ஆம் நாள் ஃபாத்தியா, இந்த மாதிரி எல்லா ஃபாத்தியாக்களுமே பிதாத்துகள். இஸ்லாத்துக்கு இது எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கும் ரசூலுல்லாஹி அழகான ஒரு வழி சொல்லி தர்றாங்க, இஸ்திஹாரான்னு பேர் அதுக்கு. அதாவது ஒரு முடிவு எடுக்கணும், இது இப்படி எடுக்கிறதா அப்படி எடுக்கிறதா தெரியல, தடுமாறிட்டு இருக்கிறோம், அந்த நேரம் நம்ம எப்படி ஒரு டிசைட் பண்றது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான துவா சொல்லி தராங்க, இஸ்திஹாரா துவா. என்ன பண்ணணும்? பொது செஞ்சு 2 ரக்அத் தொழணும். தொழுதுட்டு புகாரியோட ஹதீஸ்லயே வருது, இஸ்திஹாரா துவானே ஒரு துவா இருக்குது, அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக பிஇல்மிக வஅஸ்தக்திருக பிகுத்ரத்திக இன்னக தஆலம் வலா ஆலம் வதக்திரு வலா அக்திர் அப்படின்னு அந்த துவா ஆரம்பிக்கும். இந்த துவா வேணா நீங்க இன்ஷா என்னுடைய வெப்சைட்ல இமெயில்ல ஆன்லைன்ல கேள்வி பதில் வந்து கேள்வி அனுப்புங்க, நான் அந்த துவா அனுப்புறேன். சில யார் வேணுமோ அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நான் டைப் பண்ணி அனுப்புறேன். அந்த துவாவை ஓதுறோம். அந்த துவால எப்படி வரும்? யா அல்லாஹ், நான் உன்னுடைய ஞானத்தை கொண்டு உன்னிடம் கேட்கின்றேன், உன்னுடைய அறிவை கொண்டு கேட்கின்றேன் என்றால் எல்லா ஞானம் உனக்கு தான் இருக்குது, எல்லா சக்தியும் உனக்கு தான் இருக்குது, எனக்கு எந்த ஞானமும் கிடையாது. அதனால் நான் விரும்பக்கூடிய இந்த காரியம் நல்லதா கெட்டதா என்று யா அல்லாஹ் நீயே தீர்மானித்து எனக்கு கொடு. அது நல்லதா இருந்தால் எனக்கு இதை கைகூட்டி கொடு, இதை கெட்டதா இருந்தால் என்னை விட்டு தூரமாக்கிடு அப்படின்னு சொல்லி கேட்கற துவா. இந்த துவாவை கேட்டால் 2 ரக்அத் தொழுதுன்னு இந்த துவா கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதை ஹைர் எது நன்மன் அல்லாஹ் முடிவு பண்ணுறானோ அந்த நன்மை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அதான் நம்ம தீர்மானம் சரியான வழி. இதற்கு பேர் இஸ்திஹாரா அப்படின்னு பேர். பராத்திரவிற்காக சிறப்பு தொழுகை செய்வது தவறா? நோன்பு அதற்காக வைக்கலாமா? ஏன்னா நேற்று பராத்திரவு, அதனால சம்பந்தமா கேள்வி வந்தது நினைக்கிறேன். பராத்திரவு சம்பந்தமா மகரிபு பிறகு பள்ளிவாசல்ல மூணு யாசின் ஓதனோம், வீட்டுல மூணு யாசின் ஓதனும், முதல் யாசினுக்கு பிறந்த துவா ஓதனும், ரெண்டாவது யாசினு பிறந்த துவா கேட்கணும், மூணாவது யாசினு பிறந்த துவா கேட்கணும். இது அப்சல்யூட்லி பிதாத். ஹதீஸ் எந்த ஆதாரமே கிடையாது. இந்த மாதிரி மூணு யாசின் ஓதுறதுக்கும் மூணு யாசினு பிறந்த துவா ஓதுனதுக்கும் எந்த ஆதாரம் கிடையாது. டெய்லி யாசின் ஓதுங்க வீட்டுல, டெய்லி மகரிப் பிறகோ பஜ்ரு பிறகு ஏதாவது யாசின் ஓதுங்க, தப்பு கிடையாது. டெய்லி குரான் ஓதுங்க, அது ரொம்ப ஏற்றமானது. இந்த பராத்தினால எஸ்பெஷலி மகரிப் பிறகு மூணு யாசின் ஓதுனா எந்த ஆதாரம் கிடையாது. இதுல இரவில் நின்று வணங்குவது, பகலில் நோன் வைப்பது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் பலகீனமான ஹதீஸ்கள், ஜெயிப்பான ஹதீஸ்கள், உறுதியான ஆதாரம் இல்லை. பெண்கள் வேலைக்கு செல்லலாமா? பெண்கள் வேலைக்கு செல்வதை இஸ்லாம் தடை செய்யல, ஆனால் வேலைக்கு போறோங்கிற பேர்ல இஸ்லாத்தை மீறுவதற்கு அனுமதி இல்லை. முழுமையான பர்தாவோடு, முழுமையான புர்காவோடு, அந்நிய ஆண்களுடைய பேச்சு இல்லாம, சிரிப்பு இல்லாம, ஏன்னா வேலைக்கு போற பெண்கள் பாக்குறாங்க. அலமதுல்லா, இன்னைக்கு முஸ்லீம் பெண்களை பொறுத்தவரை நல்ல வேலைன்னு சொன்னா லெக்சரர்ஸ் வேலை, அதாவது லேடிஸ் காலேஜ்ல லெக்சர் வேலைங்கிறது ரொம்ப அற்புதமான வாய்ஸ் சாய்ஸ் பெண்களுக்கு. இதெல்லாம் மத்த ஆண்கள் பெண்கள் எல்லாம் வேலை செய்யக்கூடிய இடங்களை பாத்தீங்கன்னா, அந்த பெண்கள் பாலியல் ரீதியாக, மனோவியல் ரீதியாக, அவங்களுடைய சைக்காலஜி ரீதியாக எவ்வளவு தொல்லைகளுக்கு ஆட்படுத்தப்படுறாங்கன்னு தெரியாது இல்லை. சரி, அப்படியே நல்ல வேலை அமைஞ்சா கூட அவங்க பள்ளி ஸ்கூல் காலேஜ் இது வேலைக்கு போகும்போதும் வேலைக்கு வரும்பொழுதும் அந்நிய ஆண்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆண்கள் தான் சம்பாதிக்க வேண்டும், அதான் முறை. தேவைக்காக வேண்டி பெண்களும் போகலாமா? போகலாம், மார்க் அனுமதிக்குது. எப்படி? நிபந்தனையோடு, முழுமையான பர்தாவோடு. கணவனோ இல்ல சகோதரனோ இல்ல தாய தந்தையோ கொண்டு போய் விடணும், பத்திரமா கூட்டு வரணும். போகக்கூடிய இடத்துல அந்நிய ஆண்கள்ட்ட சிரிச்சு பேசுறது, குழச்சி பேசுறது இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தன்னுடைய மூத்த அதிகாரிகளுக்கு பணிஞ்சு பேசணும், அவருடைய நிபந்தனைகளுக்கு ஆட்படுத்தப்படணும். இந்த மாதிரி நிபந்தனைகள் இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனைகள் அதே மாதிரி ராத்திரி நைட் நைட் டியூட்டி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிபந்தனைகளோட பெண்கள் முறையாக சரியத்துக்கு உட்பட்டு வேலைக்கு போகலாமாட்டா போகலாம் மார்க் அனுமதிக்குது. பெண்கள் கல்யாணத்திற்கு முன்பு கணவனிடம் பேசலாமா பார்க்கலாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கணவன் ஆவார் அவரு? நீங்களே கணவன் தீர்மானிச்சுட்டா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு பிறகுதான் கணவன். கல்யாணத்துக்கு முன்பு கணவன் அன்னி ஆண் தான். ஆனா இன்னைக்கு பெரிய முசிபத் என்ன அப்படின்னா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சானே பாதி கல்யாணம் ஆயிடுச்சான், இவரா முடிவு பண்ணிட்டாங்க. அது இந்த பசங்க பாவம், நிச்சயதார்த்தம் ஆன உடனே பாவம், தனக்கு ஒரு மனைவி வர போறான்ற உடனே நைட்டு விடிய விடிய உட்காந்து இந்த ஃப்ரீ டாக் டைம்ல ஏதோ போட்டுக்கிட்டு பேசுவான் பேசுவான் பேசுவான், மணிக்கணக்கில் பேசுவான். நான் அவன்கிட்ட கேட்பேன், ஏன் முதலி இப்பவுமே எல்லாத்தையும் பேசிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்து பேசுவேன்? இல்ல, அது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களே பேசிட்டு இருப்பாங்க, நான் கேட்டுட்டு இருப்பேன். நீ என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சூழ்நிலை திருமண உறவுகள் கெட்டு போயிடுறது, இல்லற வாழ்க்கை இன்பம் கெட்டு போயிருது. அதனால திருமணத்துக்கு முன்னாடி அவர் அண்ணி ஆண் தான், கணவன் கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கணவன். அப்ப ஒரு அண்டி ஆண்ட பேசுறது கூடாது, பாக்குறது கூடாது, பழகிறது கூடாது, எதுவுமே கூடாது. ஏன் கல்யாணம் நின்று போறது வாய்ப்பு இருக்குது இல்ல, கணவன் ஆகாம போறது வாய்ப்பு இருக்குது இல்ல. ஆனா நிச்சயதார்த்தத்தினால பாதி கணவன் பாதி மனைவி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒரு கணவன். அப்படி தாராளம் பேசுங்க. கல்யாணத்துக்கு பிறகு, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசி தீர்த்துருவாங்க. கல்யாணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்புறம் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? சண்டை. அதுக்கு முன்னாடி கூட குழஞ்சு குழஞ்சு பேசுறது, கல்யாணத்துக்கு பிறகு சண்டை போடுறது. ஒரு ஜோக் ஒண்ணு சொல்லுவாங்க, ஒருத்தர் தன் பையனை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போனாராம். கல்யாணம் முடிஞ்சு அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ள வீட்டுக்கு போகுது. மாப்பிள்ள போக போக பெண்கள் அழுவும் இல்லையா, அந்த மாதிரி அழுதுச்சான். அப்ப அந்த சின்ன பையன் அவங்க அத்தாட்ட கேட்டானா, அத்தா அந்த ஆண்டி ஏன் அழுகுறாங்க? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லப்பா, அதனால அழுகுறாங்க. அப்ப அந்த அங்கிள் தான் கல்யாணம் ஆச்சு, அவரையும் அழுவல, அவர் நாளையில இருந்து அழுவாரு. அப்ப இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் இப்படி ஆனது காரணம்னு சொன்னா, நாம் சரியத்தை பேணாததான். ஆனா சரியத்தை பேணி நடங்க நிச்சயதார்த்தம் ஆனதுனால கணவன் மனைவி உறவு ஆயிடாது, அதனால பேசவும் கூடாது, பார்க்க கூடாது. இஸ்லாத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு இல்லை, அதற்கு காரணம் என்ன? நல்ல கேள்விங்க. ஏன்னா இதுவும் வந்து வெஸ்டர்ன் மீடியாக்களுக்கு செய்யக்கூடிய அவதூறு பிரச்சாரங்கள்ல ஒண்ணு. அவங்கள பங்கே இல்லை, அது வேற விஷயம். பெண்ணுக்கு சொத்துல உரிமையே கிடையாது. இந்து மதத்துல எடுத்துக்கிட்டா கூட பெண்களுக்கு சொத்துல உரிமையே கிடையாது. அவங்க நம்மள மாதிரி நீங்க பாதிதான் கொடுக்குறீங்க, ஆனா ஒன்று ஒண்ணுமே இல்லையே. பாதி ஏன் கொடுக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் ரொம்ப அறிவுபூர்வமான மார்க்கம், ஒவ்வொன்றையும் அல்லாஹ்வுல லாஜிக்கா சொல்லக்கூடிய மார்க்கம். நான் என்னுடைய ஸ்பீச்சில் சொன்னேன், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் இயற்கையாகவே அவ ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பான். கல்யாணம் முடிகிற வரைக்கும் தகப்பனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஒரு பெண்ணு. அந்த தகப்பன் தான் அந்த பெண்ணுக்கு எல்லா செலவும் செய்வான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு கணவனை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. கணவன் தான் எல்லாம் செலவு செய்வான். கல்யாணம் கணவன் மூத்தா போனதுக்கு அப்புறம் தன்னுடைய பிள்ளைகள் அவங்க டிபெண்ட் பண்ணிருக்கணும், அவங்க தான் எல்லாம் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது பெண்ணுக்கு முழு சொத்து எதுக்கு? அவ பிறந்ததுல இருந்து மூத்தாரெல்லாம் அவர் சொத்துக்கு எல்லாம் அவருடைய செலவுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். கல்யாணம் வரைக்கும் தாப்பதான் துணி வாங்கி கொடுக்கணும், கடை தாப்பதான் படிக்க வைக்கணும், தாப்பதான் அவங்களுக்கு எல்லா செலவுமே பார்க்கணும். கல்யாணத்துக்கு பிறகு புருஷன் எல்லா செலவும் பாக்குறான், புருஷன் மூத்தா போட்டோட பிள்ளைகள் பார்ப்பாங்க எல்லா செலவும். அப்படி இருக்கும்போது பெண்ணுக்கு சொத்து எதுக்கு? இருந்தாலும் அந்த ஆனா ஆம்பளைக்கு அப்படி இல்லை. அவன் ஒரு பருவ வயதை அடைச்சிட்டாலே அவன் சம்பாதிச்சு ஆகணும். தன்னுடைய மனைவிக்கு செலவு செய்யணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்யணும், தன்னுடைய தாய் இருந்தா தாய்க்கு செலவு செய்யணும். மூணு பேருக்கு ஒரே செலவு செய்ய செலவு செய்ய வேண்டியது. யாரு? கணவன். அப்ப அவன் நிறைய பணம் தேவை, பெண்ணை இன்வெஸ்ட் பண்ணும், நிறைய வியாபாரம் பண்ணும். அப்ப பணத்துடைய விஷயத்துல சொத்துக்களுடைய விஷயத்துல இங்க அதிக தேவை யாருன்னு நல்லா பாக்குறான். பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிக தேவைங்கிறதுனால அவங்களுக்கு ரெண்டு பங்கு கொடுக்குறான், பெண்களுக்கு ஒரு பங்கு தர்றான். இது ஒண்ணு பெண்களுக்கு சம உரிமை இல்ல, இது பெரிய அநியாயம் அப்படிலாம் இல்ல. இது வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் ஒன். இந்த கொஸ்டின் நம்பர் ஒன்ல அல்லா சுபானத்துல பெண்களுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்கான், ஆண்களுக்கு அதிகமா கொடுத்துருக்கான். இன்னொரு மேட்டர் எடுங்க, உதாரணமா தாய்க்கு முக்கியத்துவமா தந்தைக்கு முக்கியத்துவமா? ரசூல் அல்லாஹ் சஹாபி கேட்டாங்கல்ல, அது கொஸ்டின் நம்பர் டூ. அதுல பார்த்தா அல்லாஹ் தாய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கான், 75% கொடுத்துருக்கான். அதனால இது வந்து ஒரு பார்ட்ல அல்லாஹ் ஏன் அப்படி கொடுத்தா அதுக்கு இதான் காரணம். சொத்துக்களை விஷயத்துல பணத்துறை விஷயத்தை பொறுத்தவரை பெண்ணை விட ஆண் தான் அதிக தேவை உள்ளவன். பிராக்டிக்கலா பார்த்தோம்னா இஸ்லாம் வந்து ஒரு பிராக்டிக்கல் மார்க்கிறதுனால அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அமைச்சு கொடுத்துருக்கான். ஜமாத்துடன் தொழும் பொழுது ஆண்களுக்கு பின்னால் பெண்கள் தொழ வேண்டும் என்பதற்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆண்கள் முன்னாடி நிற்கணும், பெண்கள் பின்னாடி நிற்கணும், இது சரியத்திலே சட்டம். இன்னொரு காரணம் உண்டு. பெண்கள் முன்னால் நிற்கும் பொழுது, பெண்கள் முன்னால் நிற்கும் பொழுது பொது நல்லா புரிஞ்சுங்க, அல்லாஹ் இயற்கை அமைப்பு எப்படின்னு வச்சிருக்கிறான், பாலியல் ரீதியாக, பாலியல் ரீதியாக அந்த செக்ஸுவல் உணர்வு என்பது பெண்களை விட ஆண்களுக்கு அதிகம். நம்ம அதை இயற்கையாக பார்க்குறோம் உலகத்தில். அதாவது நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பாஷையில் விடுறதா இருந்தால் ஒரு பெண்ணு ஆணை பார்த்து சொல்ல விடுறத விட ஆண் பொண்ணை பார்த்து பொம்பளை பார்த்து சொல்ல விடுறதா ரொம்ப அதிகம். அப்படிதானே உங்களுக்கு தெரியும் அதிகமாக. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு பெண் முன்னாடி நிற்கும் பொழுது அது தொழுகையாகவே இருந்தால் கூட பார்வைப்பட்டு விட்டால் தவறான இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பெண்கள் பின்னாடி நிற்கும் பொழுது ஆண்களுடைய அந்த முதுகை பார்த்து அவங்களுடைய இதை பார்த்து அவங்க வந்து விவரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. பெண்களை பொறுத்தவரை அவங்களோட உறுப்புகள் ஒவ்வொன்றுமே ஆண்களுக்கு வசீகரமாக தான் இருக்கும். அவங்களோட உறுப்பு ஒவ்வொன்றுமே அவரோட உச்சிலிருந்து உள்ளங்கால எல்லா உறுப்புகளுமே ஆண்களுக்கு வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால அல்லாஹ் என்ன பண்றான்னா, நீ பெண்களை பார்க்காத, ஓப்பனா சொல்றா ஆம்பளைக்கு மேல அல்லாஹ்க்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அல்லாஹ் முன்னாடி நிக்க வச்சுட்டு உங்க மேல நிறைய நம்பிக்கை, அதனால உங்களை பின்னாடி நிக்க வச்சிருக்கலாம். Please tell cover the hair. Please tell cover the hair. தலையை மறைக்க சொல்லுங்க. பெண்கள் தொழில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன, கொஞ்சம் அப்படி பிஸி ஆயிட்டா தலை துணி விழுந்து கவலைப்பட மாட்டாங்க. பிஸி ஆயிட்டா இல்ல, சோ பேசிட்டு இருக்கும் தலையிலே ஆட்டினாங்கன்னா தலை துணி விழுந்துச்சுன்னா விழுந்துட்டு போட்டோம் கண்டுக்காம இருப்பாங்க. இது பெரிய தப்புங்க. அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்களை பார்த்தா மட்டும் தலையில போட்டுப்பாங்க, மத்தியில போட மாட்டாங்க. இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா, ஆண்கள் இல்ல இந்த மாதிரி தாடி திருப்பிச்சு அஜத்தை பார்த்தாலும் தலையில போட்டுப்பாங்க, மத்தியில போட மாட்டாங்க. இது யாரை ஏமாத்துதுன்னு தெரியல, அஜித் ஏமாத்துக்கா இல்ல ஆண்களை ஏமாத்துக்கா அல்லாஹ் ஏமாத்துக்கான்னு தெரியல. அதனால பெண்கள் தலைமுடியை எப்பவும் மறைச்சுதான் ஆகணும். வீட்டுல இருக்கும் பொழுது கூட தலைமுடி தலையில் துணி போட்டுதான் இருக்கணும். இது சரீர சட்டம். இது பெண்களுடைய ஆடை என்பதே, நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி, நீங்க நைட்டியோட இருக்கீங்க தலையில முக்காடு போட்டுங்க, நீங்க சாதாரண ட்ரெஸ்ல இருக்கீங்க தலையில முக்காடு போட்டுங்க. தலையில முக்காடோடு இருப்பதுதான் பெண்களுக்கு சிறப்பு. எப்பவுமே தலையில பெண்கள் முக்காடு தான் இருக்கும். தொழுகையின் பொழுது கால்களை மறைப்பது கட்டாயமா? ஒரு பருவமடைந்த பெண் தொழ ஆரம்பித்து விட்டால் தொழுகை நேரத்தில் அவளுடைய முகத்தையும் இரண்டு உள்ளங்கைகளை தவிர மற்ற அனைத்து உறுப்புகளையும் மறைத்தாக வேண்டும். அதனால தொழுகையிலே காலையும் மறைக்கணும். ஒண்ணு அவங்களுடைய புர்காவோ அல்லது ட்ரெஸ்ஸையோ கொஞ்சம் கீழே இறக்கி கொஞ்சம் காலை மறைக்கிற மாதிரி இருக்கணும், இல்ல காலுக்கு தனியா சாக்ஸ் மாதிரி அணிஞ்சாலும் சரி, அவங்களுக்கு தொழுகையில் காலை மறைக்கிறது சிறந்தது. மறைச்சாகணும். நான் ஒரு அடாப்ட் செய்து எனக்கு நான்கு அண்ணன்கள் இருக்கிறது, பெண் குழந்தை இல்லை என்று என்னை தத்தெடுத்தார்கள். ஆனால் எனக்கு அந்த அண்ணன்கள் மகரம் இல்லை என்று தெரிந்துவிட்டது. ஆனால் சிறு வயதிலிருந்து அந்த அண்ணன்கள் கூட தான் இருக்கிறேன். எனக்கு இப்பொழுது ஹிஜாப் தேவையா? கட்டாயமா தேவைங்க. நல்லா புரிஞ்சுங்க, அண்ணன்கள் அல்ல உங்களுடைய தந்தை கூட உங்களுக்கு மகரம் ஆகாது. அவங்களுடைய சிறு குழந்தையிலேயே உங்களுடைய தாய் உங்களுக்கு பால் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அந்த அண்ணன்கள் உங்களுக்கு பால் குடி சகோதரர்கள் ஆயிடுவாங்க, அந்த தந்தையும் பால் குடி சகோதரர் தந்தையா இருப்பாரு. இல்ல சிறு வயசுல உங்களுக்கு பால் எல்லாம் கொடுக்கல, தாய் உங்களுக்கு பால் எல்லாம் கொடுக்கல, ஃபீடிங் பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த தந்தையும் உங்களுக்கு மகரம் கிடையாது, அந்த சகோதரியும் உங்களுக்கு மகரம் கிடையாது. நீ உங்களோட தாயோட மட்டும்தான் நீங்க பழகிக்கணும். அதை நீங்க உங்க வீட்டுல சொல்லி உங்களுடைய பேரண்ட்ஸ்ல புரியுற மாதிரி எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சின்ன வயசுலயே தாய் உங்களுக்கு ஃபீடிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இவங்க வந்து உங்களோட பால் குடி சகோதரர்கள், அந்த தந்தை வந்து பால் குடி தந்தை ஆயிடுவார். In case if we are married to a boy who is not so religious, please tell us as to how can we guide them towards true Islam. If they don't listen, then what we have to do? நல்ல கேள்வி, பொறுப்பான கேள்வி கேட்டுருக்காங்க. நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்னுடைய கணவன் வந்து ரிலீஜியஸா இல்லை பியோஸா இல்லை அப்படின்னாக்கா நான் அவருக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு நல்லா புரிஞ்சுங்க. அந்த கல்யாணம் முடிஞ்ச ஆரம்ப பருவத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஆம்பளைங்க. அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கங்க. அவங்களுக்கு தகவா இறையச்சம் அல்லாவுடைய பயம் இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. ஆரம்பத்தில் அவங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓ நம்ம மனைவி இப்படிதான் இருப்பாங்க நம்மளும் இப்படிதான் இருந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இஷெல்லாம் அப்புறம் கொஞ்சமாக கண்டினியூ ஆயிடுவாங்க. ஆ இல்லை அது நான் ஆரம்பத்தில் கோட்டை விட்டேன் இப்போ எனக்கு கல்யாணம் 2-3 வருஷம் அச்சீவ் பண்ண எப்படி சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்க. ஒரு பெண் நினைத்தால் சாதிக்க முடியாது கிடையாது. குறிப்பாக குறிப்பாக கணவனுடைய விஷயத்தில் நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக சாதிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லிகிட்டே இருந்தால் அவர் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். அவரோட தப்பை உணர்த்துங்க. சொல்லும் பொழுது அவரையும் எழுப்பி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அன்பாக சொல்லுங்கள். இஷெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. புர்கா டிபேட் விஜய் டிவியில் நடக்க இருந்த பொழுது கண்டித்த நம்மை நம்ம இஸ்லாமிக் ஆர்கனைசர்ஸ் லாஸ்ட் வீக் சிஎன்என் என்டிடிவி போன்ற இங்கிலீஷ் நியூஸ் சேனல்களில் முஸ்லீம்களை அழைத்து வந்து புர்கா டிபேட் நடத்திய போது கண்டிக்காது ஏன்? நல்ல கேள்விங்க. இந்த விஜய் டிவியில் வந்து ஒரு கிளிப்பிங்ஸ் போட்ட உடனே அலமதுல்லா அதில் அல்லாஹ் கிருபையினால முதல்ல நான் தான் விஜய் டிவிக்கு ஃபோன் பண்ணி அந்த கோபிநாத்ங்கிறவர்கிட்ட பேசி அந்த டிபேட் தவிர வரவிடாதீங்க, தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் வந்து முஸ்லீம்களே கொண்டு வந்து புர்காக்கு எதிராக பேச வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாம் ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டு அப்புறம் வந்து அந்த டிபேட்டு நாங்கள் கொண்டு வர நிறுத்திட்டாங்க, தடுத்துட்டாங்க. இதில் என்ன பெரிய வேதனைன்னு சொன்னால், புர்கா சம்பந்தமான இது போன்ற டிபேட்டுகள் வரும் பொழுது அதை கண்டிக்க வேண்டியது புர்காவினுடைய அவசியத்தை உணர்ந்த பெண்களாக உங்களுடைய கடமை. நீங்கள் அந்த என்டிடிவிக்கோ அல்லது சிஎன்என்க்கோ நீங்கள் இமெயில் மூலமாக லெட்டர் மூலமாக அல்லது கடிதம் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக தகவல் சொல்லுங்க. இது பெரிய அநியாயம், நாங்கள் புர்கா விரும்புகிறோம். ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி அயோக்கியர்கள் இந்த இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேதீனி பெண்கள் இருக்காங்கல்ல இஸ்லாத்தை பற்றி அறவே தெரியாத இஸ்லாமிய பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்த பெண்களை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது. முஸ்லீம் பேரை தவிர அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தம் இருக்காது. அப்படிதான் ஒரு டிபேட்டில் வந்து முஸ்லீம்கள் சார்பாக உட்கார வச்சிருக்க ஒரு பெரிய இஸ்லாமிய அறிஞர் யார் தெரியுமா? ஷாருக் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் இஸ்லாமிய அறிஞர் சினிமா அவர் முஸ்லீம்கள் சார்பாக அவன் பேசி உட்காந்துருக்காரு. ஏன்னா இவங்களை பொறுத்தவரையிலும் அவனுக்கு வந்து அவர் முஸ்லாமி இஸ்லாமிய அறிஞரா இஸ்லாமிய பேர் தாங்கியா இருக்கணும், அவ்வளோதான். அவன் இஸ்லாமிய பிராக்டிகல் பண்றானா இஸ்லாத்தை தெரிஞ்சுனா அதை பற்றிலாம் கவலை இல்லை. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் கண்டித்து தான் ஆகணும். இது விஜய் டிவிங்கிறது முன்னாடியே கிளிப்பிங்ஸ் போட்டு நம்ம நாளைக்கு வந்ததுனால கண்டிச்சாங்க நிறுத்தினாங்க. மற்ற நிகழ்ச்சிகளுடைய அது வந்து நார்த் இந்தியன் டெலிகாஸ்ட்ங்கிறதுனாலையும் அல்லது அதை பற்றி டீட்டெயில் தெரியாதனாலையும் கண்டுக்காமல் இருந்துக்கலாம். அதுதான் காரணம். 786 ஏன் பயன்படுத்துகிறார்கள் தெரியலீங்களா? பயன்படுத்துகிற உடனே தான் கேட்கணும். ஏன்னா 786ங்கிறது இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நினச்சிருக்கோம் இது இஸ்லாமிக் சிம்பிள். 786 இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து இன்னைக்கு இங்கிலீஷ் நியூமராலஜின்னு சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷில் நியூமராலஜின்னு ஒரு ஜோசியம் இருக்குது, பைத்தியகரத்தனமான ஜோசியம். இந்த ஜோசியத்தை கண்டு பெரிய படித்தவங்க கூட என்ன பண்ணுவான்டா, அவன் பேர் குப்புசாமின்னு சொல்லுவீங்களே அந்த நியூமராலஜி ஜோசி சொல்லுவான், நீ குப்புசாமி கேயு பியு எஸ்ஏஎம்ஐன்னு போட்டால் வராது, அந்த குப்பில் உள்ள பியில் வந்து ஒரு 4 பி எஸ்னா குப்புசாமின்னு மாற்றிப்பான். அல்லது அந்த பிக்கு அப்புறம் ஒரு 10 ஓ போடுறா குப்பு சாமி. எவ்வளோ பைத்தியகரத்தனமான நம்பிக்கை பாருங்க, எவ்வளோ பைத்தியகரத்தனமான நம்பிக்கை. இந்த மாதிரி நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குது. இந்த இங்கிலீஷ் நியூமராலஜி மாதிரி தான் இந்த அரபிக் நியூமராலஜி. அரபிக் நியூமராலஜியில் வந்தது தான் இந்த 786ங்கிறது. இந்த 786 என்னச்சுன்னா அரபியில் ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அபுஜத் ஹஃபஸ் ஹக்தி களிமன் சாஃபஸ் ஹர்ஷத் ஃபஹத் அல்லாஹ்னு சொல்லி. இது வந்து ஒரு ஸ்லோகன். ஏன்னா அபுஜத் ஆனா 1 பா 2 ஜி 3 டால் 4 அபுஜத் ஹஃபஸ் ஹா 5 வாவ் 6 ஜா 7 அபுஜத் ஹஃபஸ் ஹக்தி ஹா 8 பா 9 யா 10 அதுக்கப்புறம் உள்ளது களிமண் கா 20 லி லாம் 30 மீம் 40 இப்படி 10 கூடி இருப்போம். இப்படி இந்த நியூமராலஜி என்ன பண்ணாங்க நம்மளுங்க, பிஸ்மில்லாவில் கொண்டு வந்தாங்க. பிஸ்மில்லா ரஹ்மான் பா 2 சீமுக்கு போட்டாங்க, நம்பர் போட்டாங்க. இப்படி நம்பர் போட்டு கூட்டினா எத்தனை வந்துச்சு? 786 வந்துச்சு. உடனே என்ன பண்ணா பிஸ்மில்லா ரஹ்மான் எழுதுக்கு பதிலாக ஷார்ட் ஃபார்ம்ல 786 எழுதிக்கலாம் அப்படிங்கிறது பின்னால் நம்மளுக்கு ஏற்படுத்துறது. இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுல இன்னொரு புண்ணு உண்மையை புரிஞ்சுக்கணும். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு அரபியில் எழுதி அதுக்கு இந்த நம்பர் போட்டால் 786 வர மாதிரி ஹரே கிருஷ்ணா அப்படின்னு அரபியில் எழுதி அதுக்கு நம்பர் போட்டாலும் 786 வருது. அது தெரியுமா? நல்ல வேலை சங்க பரிவார் அரசுக்காரன் தெரியல, இல்லை அதுக்கு ஏதாவது உபயோகப்பட ஆரம்பிச்சுருவாங்க. 786 எங்கள் நம்பர் அப்படின்னு சொல்லி அதனால அந்த 786க்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லணும், எழுத வேண்டியதா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதணும், 786 போடக்கூடாது. செஸ் கேம் இஸ் அலோட் டு பிளே. செஸ் கேம் வந்து அது நம்முடைய நேரத்தை வீணாக்கக்கூடிய, எந்த பிரயோஜனம் இல்லாத விளையாட்டு, நேரத்தை வீணாக்கூடியது. இன்னும் டீப்பாக அதில் இறங்கிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய தொழுகை இபாத் எல்லாமே மறந்து போயிடும். அந்த மாதிரி ஆகிறதுனால அந்த கேம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆ இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் என்னுடைய மூளை ரெஃப்ரெஷ் ஆகிறதுனால விளையாடுறோம், விளையாடிக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப டீப்பாக அதில் இறக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவம் உண்டா? ரொம்ப அற்புதமான கேள்வி, தேவையான கேள்வி. ஏன்னா சமீப காலத்தில் ஒரு சர்ச்சையாக்கப்பட்ட கேள்வி இது. உருவம் உண்டுன்னு ஒரு ஆள், உருவம் இல்லைன்னு ஒரு ஆள், ரெண்டு பேரும் பெரிய டிபேட்டு, தேவையில்லாத விவாதம் இது. இது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஈமான்லேயே தக்குவாலும் எந்த பிரயோஜனம் வரப்போறது இல்லை. அந்த ரெண்டு இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் தங்களை தாங்களே சொல்லிக் கொடுக்கறது ரெண்டு பேருக்கும் பொழுது போகலை. பாப்பா ரெண்டு பேரும் உட்காந்து டெபேட் பண்ணுவோம், 100 பேர் உட்காந்து கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி பொழுது போகிறதுக்காண்டி உட்காந்து பேசியிருக்காங்க. இது நீங்க பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பேசப்பட்டு முடிவு செய்யப்பட்ட விடியோ விஷயம். நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சொல்றேன். அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எத்தனையோ இடங்கள்ல குல்லு மன் அலையா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக்க, எல்லாமே அழிந்து விடும், உன்னுடைய ரப்புடைய திருமுகம் மட்டும் அழியாமல் இருக்கும். திருமுகம்ங்கிற அல்லாஹ். அப்ப அல்லாஹ்க்கு என்ன இருக்குது? முகம் இருக்குது. எதுல்லாஹி ஃபௌகா ஐதீஹிம், அவருடைய அவருடைய கரங்களின் மீது அல்லாஹ்வுடைய கரம் இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ்வுடைய கரம் இருந்தது அப்படிங்கிறான். இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் அந்த ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் வந்து நீங்க ஒரு ஜான் இருக்கீங்க, அல்லாஹ் ரெண்டு ஜான் வர்றான், நீங்க அல்லாஹ்வை நோக்கி நடந்து சென்றால் அல்லாஹ் உங்களை நோக்கி ஓடி வருகிறான். அப்ப ஓடி வரணும், அப்ப அல்லாஹ் என்ன இருக்குது? கால் இருக்குது. அதே மாதிரி எத்தனை விஷயங்கள், கண் இருக்குது, கால் இருக்குது, அதிசயம் எல்லாம் ப்ரூஃபாக இருக்குது. அப்போ இது இந்த கண்ணு காது மூக்குன்னு சொல்கிறதுலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு அறிஞர்கள் ரெண்டு விதமான அர்த்தம் போகிறாங்க. ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்க்கு கண்ணு காதுலாம் இருக்குது. அல்லாஹ் இருக்குன்னு சொல்லாமல இருக்குது, ஆனால் நம்ம கண்ணை மாதிரி இல்லை, நம்ம காதை மாதிரி இல்லை, நம்ம மொத்த மாதிரி இல்லை. அல்லாஹ்க்கு முகம் இருக்குது, நம்ம முகம் மாதிரி இல்லை. அல்லாஹ் கை இருக்குது, நம்ம கை மாதிரி இல்லை. அல்லாஹ் கால் இருக்குது, நம்ம கால் மாதிரி இல்லை. அது எப்படிங்கிறத இன்ஷாலா மறுமையில் நம்ம அல்லாஹை பார்ப்போம். நபிசல்லாம் சொல்றாங்க, நீங்கள் சொர்க்கத்திலே உங்கள் ரட்சகனை 14ஆம் இரவு சந்திரன் பார்ப்பதை போன்று, பௌர்ணமி நிலவை பார்ப்பதை போன்று பார்ப்பீர்கள். அப்ப அப்பமா தெரிஞ்சுக்கலாம் அல்லாட முகம் எப்படி இருக்கு, உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்ப நம்ம போடுற ரொம்ப அழட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில அறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல, அல்லாவுடைய கை இருந்துச்சுன்னா அல்லாவுடைய உதவி இருந்துச்சுன்னு அர்த்தம். அல்லாவுடைய முகம் அழியாது அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய குதிரத்தை அழியாதுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு மாற்று பொருள் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது அறிஞர் குடும்பத்திலே விவாதிக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்ட விஷயங்க. இப்ப சமீபத்தில் லேட்டஸ்டா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, கிளம்பி நாங்க ரெண்டு பேரும் டிபேட் பண்றாங்க. அவங்களுக்கு பொழுது போல போர் அடிச்சது, பொழுது டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஒரு பெண் முதலில் தப்பான வழியில் சென்று பின் மனம் திருந்து இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் நடக்கிறாள், அவளுக்கு அல்லாவிட மன்னிப்பு இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட பெண்கள் எந்த வழி திருத்தது? எப்போ அந்த பெண் வந்து மனம் திருந்தி நல்ல வழி கொண்டாங்களோ, அப்ப அவங்க யாரும் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே திருந்திட்டாங்க. அவங்க அல்லாட மன்னிப்பு உண்டா? நிச்சயமா உண்டு, நிச்சயமா உண்டு. எந்த ஒரு பாவத்தையுமே அல்லாஹ் மனம் திருந்தி தௌபா செய்யும் போது நிச்சயமா மன்னிக்கின்றான். ஒரு சம்பவத்தை சொல்ற ரசூலுல்லாஹி சொல்றாங்க, புகாரி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு பெரிய கொலகாரன் 99 கொலை பண்றான். அவன் எத்தனை கொலை? 99 கொலை பண்றான். பண்ணிட்டு இந்த கிறிஸ்தவர்கள் பனி இஸ்ராயல் உள்ளது, கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்கல்ல பாவ மன்னிப்பு யார்கிட்ட போய் கேட்கணும்? கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துக்கு வார்த்தை சொல்லுவாங்க. பாதிரியார் வந்து அந்த மூடிட்டு உட்காந்துருப்பாரு, அந்த ஸ்க்ரீன் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல போய் உட்காந்து, அது உட்காந்து பின்னாடி அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் பண்ணுவாங்க. தான் செஞ்ச பாவத்தை போல சொல்லணும். பாதிரியார் என்ன பண்ணுவாரு? பாவ மன்னிப்பு வாங்கி கொடுப்பாருங்கிற மாதிரி கிறிஸ்தவருடைய கொள்கை. அதே மாதிரி யூதர்கள்ட்டையும் உண்டு, பனி இஸ்ராயல்கள்ட்டையும். அந்த யூதருடைய ஒரு ஆளுமிட்ட போய் இந்த கொலகாரம் போய் கேட்கறான். எப்படி கேட்கறான் அப்படின்னு சொன்னா, பாதிரியே நான் இந்த மாதிரி 99 கொலை பண்ணிட்டேன், என்ன அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னா, அட பாவி 99 கொலை பண்ணிட்டு இந்த மன்னிப்பு கேட்கறியா, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னா, இந்த அப்படி 100 அவரையும் போட்டு தள்ளிடுறான். 99 100 ஆகிதான் அந்த பாவ அந்த அந்த பாதிரியாரையும் கொலை பண்ணி கோவத்துல 12 பாதிரி ஆட்ட போறான், என்ன பாவத்தை மன்னிப்பானா அல்லாஹ் அப்படின்ட்டு. இப்ப இந்த பாதிரியார் மன்னிக்க மாட்டான் சொல்லுவாரா? அப்ப அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள், கெட்டவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்திருக்காங்க. உயிரை ஏன்னா 100 கொலை பண்ணவன் உயிரை கைப்பற்ற வந்திருக்காங்க. அப்ப அதே நேரத்தில் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்ற ஒரு மலக்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில வாப்பாதம் நடக்குது, யார் இவர் உயிரை கைப்பற்றுறது? கெட்டவன் சொன்னா இவன் அயோக்கியன், என் 100 கொலை பண்ணிடலாம், நாங்க தான் இவர் உயிரை வாங்கிட்டு போவோம். நல்லவன் சொல்றான், இல்ல இல்ல, அவன் என்னதான் தௌபா செய்யறதுக்காண்டி தான் போறான், அதனால அவன் நல்லவனா தான் மதிக்கணும் அப்படின்றாங்க. இந்த பிரச்சனை அல்லாஹ் ரப்பா அல்லாஹ் ரப்பா தீர்ப்பளிக்கிறாய் என்றால், அவன் இதுவரை அவன் போற எங்க போறான், அவன் எங்கேயாவது பாவம் மன்னிக்கணும் தௌபா செய்யறதுக்காண்டி போறான், நடந்து வந்த தூரத்தையும் இனி போக வேண்டிய தூரத்தையும் அளந்து பாருங்க, எது அதிகமா இருந்தோ அதை திருப்பி முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு மலக்கள் அளந்து பாக்குறாங்க. இவர் நடந்து வந்த தூரம் போக வேண்டிய தூரத்தை விட ஒரு ஜான் அதிகமா இருக்குது, அப்ப ஒரு ஜான் அதிகமா நடந்து வந்துட்டாரு. சோ இவர் நல்லவராக மதிக்கணும், நல்லவர் நல்லவராக மதித்து அவருடைய தௌபாவை ஏற்று நல்லவருடைய உயிரை கைப்பற்ற மலக்கள் அவருடைய உயிரை கைப்பற்றி போனாங்க. ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரிலே முஸ்லிம்லேயும் பதிவு செய்யப்பட்டது. அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் தௌபா செய்யல, தௌபா செய்யணுங்கிற எண்ணத்துல போகும் பொழுது அல்லாஹ் பாவத்தை அப்புறம் மன்னிக்கும் பொழுது எந்த ஒரு பாவத்தையுமே மன்னிப்பு இல்லாத பாவமே கிடையாது மார்க்கத்துல. உங்க மன்னிப்பு நீங்க அல்லாடவங்க அஜயத்திர கேட்கணும், அவற்றை கேட்கணும், இவற்றை யார்ட்டையும் கேட்காதீங்க. மனிதர்கள் எல்லாருமே தப்பு செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனா மனிதர்கள்ட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம், தௌபா செய்ய வேண்டாம். மனிதர்களுக்கு மனித தப்பு செஞ்சுட்டீங்க, யார்ட்டு யாரு திட்டிட்டீங்க, பேசிட்டீங்க, யார் பொருளை அபகரிச்சிட்டீங்க, திருட்டீங்க, அப்போ அவங்கள்ட்ட மன்னிப்பு எடுத்தாங்கணும். அல்லாவிடத்தில் செய்யக்கூடிய தவறு அல்லாட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டா போதும், ரெண்டு நிச்சயம் மன்னிப்பான். முஸ்லீம் உமன் கெட் இன் டு எனி அதர் ப்ரொஃபஷன் அதர் தன் டீச்சர் ஆர் டாக்டர், கேன் எ உமன் ஒர்க் ப்ரொஃபஷன், ஓகே. அதாவது சொன்ன இல்லையா, அதாவது சரியத்துக்கு உட்பட்டு மார்க்கத்துக்கு உட்பட்டு உங்களுடைய பர்தா புர்காவோட தாராளமா டீச்சர் ஒர்க்கோ டாக்டர் ஒர்க்கோ தாராளமா செய்யலாம், தப்பே கிடையாது. மார்க்கத்துக்கு முரணான எந்த காரியமும் நடந்துடக்கூடாது. ஒவ்வொருடம் உள்ள தங்கத்தின் எடை 85 கிராம் மேல் உள்ளது, ஆனால் அதற்குரிய ஜகாத் தருவதற்கு அவர்கள் பணம் இல்லை, அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவங்களுடைய நகையினுடைய ஒரு சின்ன பார்ட் எடுத்து வித்து ஜகாத் கொடுக்கணும். அதான் முறை, நகையினுடைய ஒரு சின்ன பார்ட் எடுத்து வித்து அவங்களுடைய 85 கிராமுக்கான ஜகாத் நகையை கொடுத்துடணும். அதான் ஷரியத்துடைய முறை. இஃப் த ஹஸ்பண்ட் இஸ் பேட் அண்ட் டைவர்ஸ் இஸ் நெசசரி, கேன் வி மதர் த கிட்ஸ் அண்டர் ஹர் கஸ்டடி? அந்த மாதிரி நேரத்தில் கணவன் மனைவியும் நிர்பந்தமான முறை சூழ்நிலை பிரிய வேண்டிய சூழ்நிலையத்தில் குழந்தைகள் தாயுடைய கஷ்டத்தில் இருக்குமான்னு சொன்னால், சரியத்துப்படி 8 வயசு வரலும் குழந்தை தாயுடைய கஷ்டத்தில் தான் இருக்கும். 8 வயசுக்கு அப்புறம் சரியத் நீதிமன்றத்திலேயோ இல்லை சரியத் காசியோ அந்த குழந்தைகிட்ட கேட்பாங்க, நீ யார்கிட்ட போற, அம்மாட்ட போறியா, அத்தாட்ட போறியா, குழந்தைகள் ஒப்பீனியன் படி தீர்மானிக்கப்படும். ஆனால் 8 வயசு வரலும் குழந்தை தாயிட்டு தான் இருக்கணும், தகப்பன் வந்து அந்த குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்தாகணும். இதுதான் சரியத்துறை சட்டம். இஃப் த ஹஸ்பண்ட் நாட் அலோவிங் டு வேர் ஹிஜாப் then what that sister should do? அந்த கணவனுக்கு மண்டையில் படுற மாதிரி சொல்லுங்க. எப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நான் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறேன், என்ன அந்த கையை பிடிச்சிக்கிட்டான், நீ பார்த்து சும்மா இருப்பியா, கொந்தளிப்பான். ரோட்டில் போயிட்டு இருக்கிறேன், ஒருத்தன் என் தலையில் இப்படி தட்டினா, பார்த்து சும்மா இருப்பியா, ரோட்டில் போதை போகிறேன், என் கண்ணத்தை பிடிச்ச ஒரு கித்துனா கிள்னா, நீ சும்மா இருப்பியா, அப்போல்லாம் ரோஷம் வரும். அப்போ அவனை புரிய வைக்கணும், என்னுடைய கண்ணம் எப்படி என்னுடைய உறுப்போ, என்னுடைய உடல் உறுப்புகள் எப்படி என்னுடைய உறுப்போ, என்னுடைய கை எப்படி உறுப்போ, அதே மாதிரி என்னுடைய அழகும் எனக்கு உள்ள ஒரு உறுப்பு. அப்ப என் கையை தொட்டா உனக்கு கோவம் வருது, என் கண்ணத்துக்கு இல்லாம கோவம் வருது, தலையில தட்டினா கோவம் வருது, என் அழகை மட்டும் எல்லாம் ரசிச்சு போறானே அது மட்டும் கோவம் வரலையா அப்படின்னாலே போதும், ஒரு ரோஷம் உள்ள கணவன் உங்களுக்கு ஹிஜாப் போடுறது ஒத்துப்பான். அதுக்கப்புறம் ஒத்துக்கணும், ரோஷம் இல்லை நடத்தும். முஸ்லீம்கள் தர்காவுக்கு போகலாமா இல்லையா, முக்கியமாக பெண்கள், நல்ல கேள்வி. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அவுபகரன் கபர் ரசூல் ஆயிஷா ஜியாரத் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பெரிய அற்புதமான சம்பவத்தை சொல்லுவாங்க. இது என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டது எங்கங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறைக்குள் தான் ரசூல் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அதுக்கு பக்கத்துல தான் அபுபக்கர் சித்தீக் அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் புழங்கக்கூடிய என்னுடைய வீட்டினுடைய ஒரு அறையில் தான் ரசூலுல்லாஹி அடக்கம் செய்யப்பட்டாங்க. நான் ரசூலுல்லாஹி அடக்கம் செய்யப்பட்ட வரைக்கும் அந்த ரூம்ல போகும் வருவேன். அதுக்கப்புறம் என்னுடைய தாப்பனார் அவங்களுக்கு சித்தேக அடக்கம் செய்யப்பட்டாங்க, அப்போ அந்த ரூம்ல போகும் வருவேன். எப்போ ஒரு அண்ணி ஆனான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அதுக்கப்புறம் அந்த அறைக்குள் போவதை நான் தவிர்த்து கொள்வேன், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அதனால ஆயிஷா கார் ஏறி பஸ் ஏறி நல்ல தலைநிறைய மல்லி போச்சுக்கிட்டு நல்ல லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு தர்காக்கு போகல. தன்னுடைய வீட்டுக்குள்ள தன்னுடைய கணவனுடைய கபரையும் தன்னுடைய தந்தையுடைய கபரையும் சியாரம் செஞ்சாங்க. எப்போ ஒரு அண்ணி ஆண் அங்க அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அந்த கபருக்கு செல்வதே அவாய்ட் பண்ணாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. அதனால பெண்கள் கபரும் சேர்த்து மார்க்கத்தில் அனுமதி இல்லை. தலைமுடியை வெட்டக்கூடாது என்கிறார்கள். ஏன் தலைமுடியை வந்து காப்பு மாதிரி வெட்டக்கூடாது, ஆண்கள் மாதிரி வெட்டக்கூடாது. ஆண்கள் மாதிரி கிராப் வெட்டுறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை போன்று பாவனை செய்யக்கூடிய பெண்களையும், பெண்களை போன்று பாவனை செய்யக்கூடிய ஆண்களையும் அல்லாஹ் சபிக்கின்றான் அப்படிங்கிறாங்க. ஆ மற்றபடி கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அந்த கார்ல கட் பண்ணி விட்டா முடி வளரும், அல்லது சின்ன சின்ன துண்டு துண்டா இருக்குது லைட்டா ட்ரிம் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் பண்ண தப்பு இல்லை. கிராப் மாதிரி வெட்டுறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இதுல யாருமே கேள்விக்காது பதில் வரல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்ஷால்லா makkamasjid.com அதுல ஆன்லைன்லயே உங்களுக்கு வந்து கேள்வி கேட்க அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஷால்லா நீங்கள் கேள்வி கேட்கலாம். இன்ஷால்லா நான் ஊரில் இருந்தேன்னா அன்னைக்கே பதில் வந்துடும். வெளியூர் லீவ் பண்ணால் இன்ஷால்லா ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு ஆன்லைன்லேயே பதில் வந்துடும் இமெயில் மூலமாக. அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அல்லாஹ் ரப்பல்லான இந்த விஷயங்களை பேசணுமோ இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யற தோஃபிக் தந்தல் மூலமாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.